ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್ ವೇದಾಂತ ಗುರುನಾ ಕೃತ ತದರ್ಥಂ ವಕ್ತು ಕಾಮೋಸ್ಮಿ ಯದರ್ಥಂ ತತ್ಪದಂ ಭಜೇ. ನಮಃ ಸರ್ವೇಭ್ಯಃ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್, ಶ್ರೀಮನ್ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕನುಡಿಯ ಒಂದು ಸ್ತೋತ್ರಂ. ತಿರುವಹೀಂದ್ರಪುರಂ அல்லது திரு அயிந்தை என்று வழங்கப்படக்கூடிய, நம்ம பொதுவாக திருவேந்திபுரம் சொல்ற வழக்கம் உண்டு. அந்த திருவேந்திபுர க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தேவநாயகன், அந்த எம்பெருமானை பற்றிய ஒரு ஸ்தோத்திரம். தெய்வநாயகன், தேவநாயகன் பல பெயர், அச்சுதன், தேவநாதன், அடியவர்க்கு மையன், தாச சத்யன், இப்படி பல பெயர்கள் எம்பெருமானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த தேவநாயகனை பத்தி ஒரு பஞ்சாசத்து. பஞ்சாசத்துன்னு சொன்னா 50, ஆனா இந்த ஸ்தோத்திரத்துல 53, அதாவது 53 பத்தியங்கள் ஸ்லோகங்கள் இருக்கின்றன. திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியில 3 முதல் திருமொழி இருந்தன் மாநிலம் எனமதா என்ற அந்த பதிகத்துல இந்த பெருமாளை பாடியிருக்கார். சுவாமி தேசிகன் தன்னுடைய அனுபவத்தை, அவருக்கு தேவநாயகன் அதாவது வரதராஜன் மேல ஈடுபாட்டை நம்ம அனுபவிச்சோம். ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம், சுவாமி தேசிகனுக்கு வரதராஜன் மேல ஈடுபாடு அதிகமா அல்லது தேவநாயகன் மீதுன்னு, அந்த அளவுக்கு தேவநாயகன் மேல அவருக்கு ஒரு ஒரு பக்தி, ஒரு காதல். தன்னுடைய அனுபவத்தை இந்த தேவநாயக பஞ்சாசத்துல அற்புதமா, எப்படி ஆழ்வார்கள்லாம் தமிழில் பாடினாலோ அந்த அனுபவத்தை இவர் சம்ஸ்கிருதப்படுத்தியிருக்கார். முதல்ல நமஸ்காரம் தெரிவிக்கிறார். முதல் பத்தியத்தில் திரு அகீந்திர, அகீந்திரன் சொன்னா அகீனா பாம்பு, அகீந்திரன் சொன்னா ஆதிசேஷன், புறம் ஊர், அதுதான் சுவாமி தேசிகன். பனிபதி புற புறம்னு சொல்ற, முதல்ல பனிபதி புற நாத்தகான அழகா முதல் பத்தியத்தில் சாதிக்க போறார் அந்த திருவகீந்திரபுரத்தினுடைய எம்பெருமான் தெரிவிக்கிறதுக்காக. குரு பரம்பரைய நமஸ்கரிக்கிறார். அப்புறம் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவிகள் எல்லாம் நமஸ்கரிக்கிறார். ஹேமாம்புஜவல்லி, அந்த தாயாருடைய திருப்பெயர் ஹேமாம்புஜவல்லி, அவளையும் பிரார்த்தித்து தன்னுடைய அந்த நெய்ச்சான சிந்தத்தை வெளிப்படுத்துறார் சில பத்தியங்கள்ல. அதற்கு பிறகு இந்த க்ஷேத்திர பெருமை, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிற அனுபவத்தை அவயவமா அனுபவிக்கிறார். அப்புறம் பக்தனுக்கும் பிரபன்னனுக்கும் இருக்கக்கூடிய பெருமைகள், பிரபன்னன் எப்படி பக்தனை காட்டிலும் பெருமை வாய்ந்தவன், கடைசியில நித்தியவாசம் பண்ணி அருள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார் தன்னுடைய ஹிருதயத்துல. கடைசியில சத்தியவாதி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். இந்த எம்பெருமானுக்கு தாசேஷு சத்ய ஈதி தாரய நாம தேயம் அப்படின்னு 6 பத்தியத்துல சொல்ல போறார். எம்பெருமானுடைய திருப்பெயரை தாசேஷு சத்ய, தாச சத்ய. இந்த நூலை வந்து நான் ஆரம்பிச்சுட்டேன், இதை நீ தான் முடிச்சு வைக்கணும், உன்னை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன், இதை முடிச்சு வச்சாதான் உனக்கு அந்த நாமமானது ஒட்டுன்ற ரீதியில் அழகா தாசேஷு சத்ய தாரைய நாமதேயன்னு 6 பத்தியத்தில் சொல்ல போறார். கடைசியில சொல்லச்சே, இந்த நூலை தலை கட்டும்போது சோபதே சத்தியவாதின்னு சொல்லிக்கிறார். தானும் உன்னை போலவே ஒரு சத்தியனாக சத்தியவாதியாக இருக்கின்றேன்னு சாதிக்கிறார். உபனிஷத்துகள்ல சத்தியம்னே எம்பெருமானுக்கு ஒரு விழிச்சொல், சத்தியன். ஆனா சத்தியன் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்படிப்பட்ட சத்தியவாதியாக தானும் திகழ்கின்றேன்னு அழகா தன்னையே சொல்லிக்கிறார். இந்த வெங்கடேஷ என்னும் கவி சத்தியவாதி சன்னு சோபத்தேன்னு தன்னை கடைசியில் சொல்லிக்கிறார் அந்த பத்தியத்தில். இப்படிப்பட்ட இந்த தேவநாயக பஞ்சாசத்தில் கூடிய ஸ்துதிகள் நம்ம ஸ்தோத்திரத்தை நம்ம ஒவ்வொன்றா அனுபவிக்கலாம். இந்த பத்தியங்களை அனுபவிக்கும்போது எவ்வளவு முடியுமோ சமயத்தை அனுசரித்து சம்ஸ்கிருத விஷயங்கள் அடிப்படையான விஷயங்களை அடியன் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது சமய அவகாசத்தை பொறுத்து 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ ஒரு பத்தியத்துக்கு வச்சுருக்கேன் அடியன். அதுக்கு ஏத்தா போல அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அடியன் வந்து பகிர்ந்துக்கிறேன். அடுத்த ரெக்கார்டிங்ல முதல் பத்தியத்தை அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.